பாதத்தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிர்தில்லானா, எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிர்தில்லானா, இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீதானாவா, பனியில் நனையும் மார்கழிப்பூவே, என பிரிந்தால் ஏதொரு வாழ்வே, உனக்கென நிலவுக்கு வாழ்ந்தேனே உறவின்றி முன்னால் வந்தாயே உறவா, எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா, இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா, வலிகளும் குறைந்திடும் மானே, நான் சூடும் நூலாடை போலே நீ ஆடுபூமே நீ மேலே, இந்த நெஞ்சில் எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா, இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீதானாவா, எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா.